கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாளிலே தேவ ஜனங்களோடு கூட கூடி வந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நேற்றிருந்தோர் இன்று இல்லை, இன்றிருப்போர் நாளை இல்லை என்கின்ற இந்த உலகத்திலே நாம் இப்படியாய் ஒவ்வொரு கிழமையும் இந்த இடத்துல கூடி வந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருப்பது அவருடைய மிகப்பெரிய கிருபை, அவருடைய மிகப்பெரிய மேன்மை என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை நாம் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழவும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவும் நம்முடைய தீமையான காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்வில் விட்டு விலக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்வதற்கான தகுதியை ஆயத்தத்தை நாம் அடைந்து கொள்ளவும் நமக்கு நாட்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். ரோமர்களாம் அதிகாரம் 4:5 ஒருவர் வாசிக்கலாம். ரோமர்களாம் அதிகாரம் 4:5. அப்படிப்போல என் சகோதரனை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்று வேறுகுருடையவர்களாகிய தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்திலே நியாயப்பிரமாணத்துக்கும் மரித்தவர்களானீர்கள். நம் மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்திலே தோன்றின பாவ இச்சைகளும் மரணத்துக்கும் ஏதுவாக கனிகளை கொடுக்கத்தக்க தம்முடைய அவயங்களை பலன் செய்தது. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின போது, ரோம திருச்சபைக்கு எழுதின போது இந்த காரியத்தை அவர் சொன்னார். ரோமர் என்று சொன்னால் புறஜாதி மக்கள். புறஜாதி மக்கள் ரோமபுரியிலே அங்கே திருச்சபை இருந்ததை நாம் அறிகிறோம். ஆனால் அங்கேயும் கூட யூத கிறிஸ்தவர்களும், யூதர்கள் எல்லாரும் பரவி இருந்தபடியினாலே யூத கிறிஸ்தவர்களும் அங்கேயும் இருந்தார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். இங்கே அப்படி போலவே என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நீங்கள் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆகி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்திலே தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குகிறது? 4 அப்படி போலவே என்று தொடங்குகிறது. அப்படி போல என்றால் மேலும் ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார், அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அதன்படி மாற வேண்டும். மேலும் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது 2 அதெப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறு ஒரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனப்படுகினால் வேறு ஒரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே நியாய பிரமாணம் ஒரு புருஷனாகவும் அதற்கு பிறகு கிறிஸ்துவை இன்னொரு புருஷனாகவும் காண்பிக்கிறது. அவ நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்தவர்கள், நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள் இருந்தவர்கள், அவர்கள் என்ன செய்ய முடியாது? அந்த உடன்படிக்கை உயிரோடு இருக்கும் வரையிலும், அந்த கணவன் உயிரோடு இருக்கும் வரையிலும் அவள் என்ன செய்ய முடியாது? இன்னொருவனை திருமணம் செய்ய முடியாது. அப்ப நியாயப்பிரமாணம் உயிரோடு இருந்தால் என்ன செய்யாது? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வர முடியாது. அதனால தான் தேவன் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்துவ முடிவா வைத்தார். அப்ப கிறிஸ்துவினால என்ன நடக்கிறது என்றால், கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு கிறிஸ்துவுக்கு முன்னாய் இருந்த பிரமாணங்கள் எல்லாம் மறித்து போயின. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளானவராய் வந்தபடியினாலே கிறிஸ்துவுக்கு முன்னாய் கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணங்கள் மறித்து போய் இப்பொழுது கிறிஸ்து என்கின்ற வேறு ஒரு புருஷன் உயிரோடு, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த அடிமைத்தனமும் எந்த பிரமாண கட்டுகளும் உங்கள் வாழ்க்கையில இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். இது யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம், நமக்கு யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம். அவளுக்கு நியாயப்பிரமாணம் கட்டிலே இருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணம் அவளை கட்டி வைத்திருந்தது, அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் அதை மீறக்கூடாது. அவர்கள் அதில் சொல்லப்பட்ட எல்லாவற்றின்படியும் செய்ய வேண்டும். எல்லா சடங்குகள், எல்லா சம்பிரதாயங்கள், எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த உடன்படிக்கையில் இருந்தார்கள். புறஜாதியாராகிய நாம் எந்த உடன்படிக்கையில் இருந்தோம், நாம் புறஜாதிகளுடைய நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் பின்பற்றி வந்த மதங்கள், நாம் பின்பற்றி வந்த காரியத்திலே நாம் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தோம். எப்போ பிள்ளை பிறந்த உடனே உடன்படிக்கை பண்ணிட்டார்கள். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மதங்களிலும் என்ன செய்யும், பிள்ளை பிறந்த உடனேயே பிள்ளைக்கு மொட்டை போடுவார்கள், காது குத்துவார்கள், இரத்த பலி செலுத்துவார்கள், உடன்படிக்கை தங்கள் கடவுளோடு அவர்கள் செய்து விடுவார்கள். அப்படி செய்துதான் வரும். அதனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ள இன்றைக்கும் என்ன நடக்குது, அதை பின்பற்றி தான் கிறிஸ்தவர்களும் பிறந்த உடனே ஒரு மாதத்திலே பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட வேண்டும், நான் கூட நம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அவைகள் எல்லாம் பழைய பிரமாணத்தின் ஒவ்வொரு மதங்களின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கைகள். இப்போ எப்படி யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கைக்கு அதை மதிச்சுட்டு தான் வர வேண்டும், அந்த பிரமாணத்தை உயிரோடு வச்சுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை, கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அணிய முடியாது, திருமணம் செய்ய முடியாது, அப்படி என்றால் அது விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி எனில், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு, நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனைக்கு அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு, எவனுடைய நிபந்தனைக்கு, எவனை திருமணம் பண்ணினாலோ அவனுடைய உடன்படிக்கைக்குள்ள தான் இருக்கிறார். அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பிரமாணத்துக்குள்ள தான் இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெண் இன்னொரு கணவனை திருமணம் செய்தால் அதற்கு பேர் விபச்சாரம். அந்தபடியே இவர் பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லி உதாரணமாய் சொல்லி இதன்படி கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற மக்களும் நாம், இதுதான் உதாரணம் காட்டுகிறார். பாருங்க, நாம் என்ன நினைச்சு விடுறோம் தெரியுமா, இது கணவனுக்கு மனைவிக்கான பிரமாணத்தை சொன்னார், அதோடு அது முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது பிரமாணமும் தான், ஒரு கணவன் மனைவியை பெற்ற பிரமாணமும் இப்படித்தான். ஆனால் இங்கே அவர் உதாரணத்தை சொல்லுகிறார், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அந்தபடி, அப்படி போல, அது போல, எது போல, இந்த பிரமாணத்தை போல, ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் மறிக்கும் முன்பாக இவள் திருமணம் செய்ய, மறித்த பிறகு அந்த உடன்படிக்கை முற்றுமாய் இல்லாமல் போகிறது. அதற்கு பிறகு அந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி சம்பந்தம் இல்லாமல் அதற்கு பிறகு வேறு ஒரு புருஷனை அவள் திருமணம் செய்ய வேண்டும். ஒரு ஆணை திருமணம் செய்தால் மீண்டும் இவர்களுக்கு இடையில மாத்திரம்தான் சம்பந்தம். இனி அந்த பழைய கணவனுடைய பழைய காரியம் எதுவும் இங்கே இருக்காது. அப்படி இருந்தால் அது விபச்சாரம். இப்ப நாமும் அப்படி போலதான் வந்திருக்கிறோமா, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்படி வந்திருக்கிறோம், நம்முடைய பழைய கலாச்சாரங்களை, பழைய மதங்களை, பழைய பாரம்பரியங்களை எல்லாவற்றையும் விட்டு அது வேண்டாம், அதை மறிக்க பண்ணி தான் கிறிஸ்துக்குள்ள நாம் வர வேண்டும். அதனால தான் கிறிஸ்துக்களை வரும்போதே நம்மை மறிக்கும்படியாய் சொல்லுகிறார்கள். ஞானஸ்நானமே என்னத்துக்கு அடையாளம், மரணத்திற்கு அடையாளம். நீங்களும் நானும் என்னத்திற்கு மறிக்க வேண்டும், நம்முடைய எல்லாவற்றிற்கும், பழைய புருஷனுக்கு மறிக்க வேண்டும். பழைய புருஷனை உயிரோடு வச்சுக்கொண்டு இங்கே வந்து கிறிஸ்து எனக்கு புருஷன், கிறிஸ்து என்னுடைய கணவன், நாங்கள் என்று சொல்லி வாழ முடியாது. அப்படி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மறித்தோரில் இருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையாகி, இப்போ நீங்கள் யாரு, பழையவர்கள் அல்ல, பழைய புருஷனுடையவர்கள் அல்ல, அந்த பழைய பாரம்பரியத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் யாருடையவர்கள் என்றால் வேறொருவர். யார் அந்த வேறொருவர், கிறிஸ்து என்னும் வேறு உடையவர்கள் ஆகி. இப்போ மறித்து தான் வர வேண்டும். அங்கே மரணம் தான் பிரிக்கும், நம்முடைய பல பாரம்பரியங்களை மரணம் தான் பிரிக்கும். அப்படி என்றால் மரணம் என்றா இனி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இனி அது வராது, என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஜீவன் கிடையாது, என்னுடைய பழைய பழக்கங்கள், பழைய காரியங்கள், பழைய பாரம்பரியங்கள் இவைகள் எதற்கும் என்ன இல்லை, ஜீவன் கிடையாது என்று நான் அறிக்கை செய்து அதிலிருந்து விட்டு விட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி. அப்ப நீங்கள் உங்களுடையவர்களும் அல்ல, அதுவும் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது உலகத்துடையவர்களும் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும், எல்லாரும் சொல்லிக்கொள்ளலாம், நான் கிறிஸ்துவனுடையதாப்பா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அப்படி அல்ல. வேதம் ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறேன், இப்படிதான் கிறிஸ்துவனுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மறித்து தான் வர வேண்டும். உங்கள் கணவன், உங்கள் பழைய பாரம்பரியம், உங்கள் பழைய காரியங்கள், கட்டுகள் இதுக்குள்ள வரக்கூடாது, கிறிஸ்தவத்துக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்து என்று வேறுடையவளாகி தேவனுக்கு என்று, முதலாவது கிறிஸ்து என்று வேறொருவருக்குள்ளாக நாம் மறித்து, நாம் மறிப்பதனுடைய நோக்கம் நாம் மரித்து விட்டால்தான் கிறிஸ்துவருடையோடு நாம் மீண்டும் திருமணம் செய்ய முடியும், கிறிஸ்துவோடு இணைய முடியும். அதற்கு மரணம், அதனுடைய எல்லா காரியமும் மறித்து போய்விட்டது. இப்பொழுது நான் வேறொருவராகிய கிறிஸ்துவுடையவனாய் நான் மாறிவிட்டு முதலாவது, இரண்டாவது தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி. நான் கிறிஸ்துவுக்குரியவனாய், கிறிஸ்துவோடு இணைகிறவனாய், கிறிஸ்துவோடு எல்லாவற்றிலும் இணைந்து கொள்ளுகிறவனாய் என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது முதலாவது ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவது என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன? இப்போ நான் கிறிஸ்துவுக்கு என்ன ஒப்புக் கொடுத்தாச்சு, கிறிஸ்துவுக்கு என்று நான் விசுவாசிச்சாச்சு. இப்போ என்னுடைய அடுத்த கட்டம் என்ன என்றால், தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டாஸ்கை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு அமைப்பை வச்சிருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நான் கிறிஸ்தவனாய் வந்துவிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த உலகத்தில் தேவன் என்னை கிறிஸ்தவனாய் மாற்றி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம் என்றால், நான் தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். அப்போ யார் கனி கொடுப்பார்கள் என்றால், உங்கள் நியாய பிரமாணத்திற்கு, உங்கள் பழைய பிரமாணத்திற்கு நீங்கள் மறித்திருந்தால் மாத்திரம்தான் தேவனுக்கு என்று கனி கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுடைய பாவ பிரமாணத்திற்கு, நியாய பிரமாணத்திற்கு, யூதனுக்கு நியாயப்பிரமாணம், உங்களுக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, அதில் குழப்பம் வேண்டாம். யூதர்கள் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாய் இருந்தவர்கள், அவளுக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை. உங்களுக்கும் எனக்கு எதுலேருந்து விடுதலை? நியாயப்பிரமாணத்திலிருந்தா கிடையாது. நமக்கு நியாயப்பிரமாணம் எந்த கட்டுமே கிடையாது. நாம் யாருமே நியாயப்பிரமாணத்தினால் கட்டி வைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்தார், கர்த்தர் என்ன நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்தார் என்று புறஜாதி மக்களாகி நாம் சொல்லக்கூடாது. நாம் சொல்ல வேண்டியது என்ன? ஆம், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், எனக்கு ஒரு பிரமாணம் இருந்துச்சு. நான் இந்துவின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், சைவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், கத்தோலிக்க பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், நான் இருந்து வந்த என்னுடைய பிரமாணங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன். அதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்படி நான் விடுதலையானா மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு என்று நான் கனி கொடுக்க முடியுமா? கிறிஸ்து எதுக்காக நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்றால், நான் எதற்காக விடுதலையாக்கப்பட்டேன்? வேறொருளாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்கள் ஆனீர்கள். அப்ப நான் ஏன் இந்த மரணத்தை பெற்றுக்கொண்டேன், ஏன் இந்த பிரமாணங்களின் மரணத்துக்கு உண்டாயிற்று என்றால், கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று நான் கனி கொடுக்கும்படியாய் அந்த பிரமாணம் எனக்கு உண்டாயிற்று, அந்த பிரமாணம் எனக்கு அளிக்கப்பட்டது. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், வேதத்தை தெளிவாக வாசிங்க, நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில். அப்படி என்றால் யாரு? அவர் என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இப்பொழுது நீங்களும் நானும் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல, நாம் மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள் அல்ல. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில். அப்படி என்றால் அது பழைய காலம். நாம் அந்த பிரமாணங்களின்படி வாழ்ந்திருந்த போது மாமிசத்திற்குட்பட்டவர்கள், இந்துக்கள் இந்துக்களின் பிரமாணப்படி அந்த மாமிசத்திற்குட்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பிரமாண கட்டுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர்கள் அந்த மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள், கத்தோலிக்கர் கத்தோலிக்க கட்டுகளுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர்கள் அதற்குட்பட்டவர்கள், பௌத்தர்கள் பௌத்த கட்டுக்குள்ளே இருக்கிறபடியினால் உட்பட்டவர்கள். நீங்களும் நானும் அப்படி போலவே இருந்தோம். இப்பொழுது நீங்களும் நாமும் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லையா? மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றின பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இந்த மாமிசத்திற்கு உட்பட்டிருக்கிற மக்களுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நாம் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் பாவ பிரமாணம், பாவம் இச்சை எல்லாம் என்ன செய்யுமாம், மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. இப்போ நம்முடைய அவயவங்களில் நாம் செய்திருந்த எல்லா கிரியைகளும், எல்லா பாவங்களும், அது எதற்கான பலன், அதனுடைய பலன் என்ன, நாம் செய்த கிரியைகள் எல்லாமே, பாவ இச்சைகள் எல்லாமே மரணத்திற்கு ஏதுவான கனிகளை நாம் கொடுத்தவர்கள். அப்போ நாம் இந்த மாம்சத்தில் இருந்து நாம் அதை எந்த காரியங்கள் செய்திருந்தாலும் நம்முடைய கனிகளுக்கு ஒரு பலன் கொடுத்தார் ஆண்டவர். அந்த பலன் என்ன என்றால் மரணம். அப்போ நாம் செய்த ஒவ்வொரு காரியமும் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும். அந்த பலன் தான் மரண தண்டனை. நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் கொடுக்கப்பட்டிருந்தது. நாம் எல்லாரும் அந்த மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஏன் நாம் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள்? ஆதாம் பாவம் செய்ததனால் நமக்கு தண்டிக்கப்பட்டோமா? இல்லை, ஆதாமினூடாக பாவம் நம்ம எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாம் பாவம் செய்தபடியினாலே, அந்த கனிகளினாலே, பாவம் என்கின்ற அந்த கனிகளினாலே, நாம் கொடுத்த அந்த கனிகள் தான் நமக்கு மரணத்தை உண்டு பண்ணுச்சு. அதுதான் மரண ஆக்கினே உண்டு பண்ணுச்சு. ஆதாமுக்கு செய்த பாவம் ஆதாமுக்கு மரணம். அதே போல அவனூடாக பாவம் நமக்குள்ளாய் கடத்தப்பட்டு வந்ததை தவிர நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்தோம். நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்தினால்தான் நமக்கு மரணம் உண்டாச்சே தவிர ஆதாமின் பாவத்தினாலே எல்லாருக்கும் மரணம், நமக்கு ஒவ்வொருவருக்கும் மரணம் இல்லை. அந்த மரணம் கடத்தப்பட்டுச்சே தவிர, பரம்பரை வியாதி என்று சொல்ல முடியுமோ அது போல பரம்பரையாய் அந்த பாவங்கள் கடத்தப்பட்டு வந்ததே தவிர நீங்களும் நானும் செய்த ஒவ்வொரு பாவம், அது எப்படியாம் அதை கனி என்று வேதம் சொல்லுகிறது. பாவ காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்கிறது. அப்போ நம்முடைய அவயவங்களினாலே நாம் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் என்ன? நாம் கொடுத்த கனிகள். அந்த கனிகளினாலே நமக்கு கிடைத்த பலன் என்ன? மரணம். வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5 16 கலாத்தியர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவது என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். சரியா நான் சொன்னது கலாத்தியர் 5:16 இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இங்கே நாம் முதலில் என்ன வாசித்தோம் என்று சொன்னால், மாமிசத்தின்படி, மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நாம் என்ன செய்தோம்? நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பல பாவ இச்சைகளை பிரமாணத்துக்கு ஏதுவாக கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. அது மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலம், மாமிசத்தினால் நடத்தப்பட்ட காலம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று, ஆவியினால் நடத்தப்படுகிறபடியினால், ஆவியானவரால் நடத்தப்படுகிறபடியினால் நீங்களும் நானும் எப்படி நடக்க வேண்டுமா? ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? ஒரு ஆடு, ஆட்டு மந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்டு மந்தை ஒரு மெய்ப்பனினால் நடத்தப்படுகிறது. அது தானாக எங்கேயுமே என்ன செய்கிறது இல்லை, போகிறது கிடையாது. அது அப்படியே விட்டுவிட்டால் போய்விடுமே தவிர, ஒரு மந்தையினால் வழி நடத்தப்படும் பொழுது அந்த மந்தையின் மெய்ப்பன் அவன் சொல்லுகிறதை அது என்ன செய்யும்? அப்படியே செய்யும். அவன் எங்கே மேய்ச்சலை கொடுக்கிறானோ அங்கே மேய்ச்சலை அது கண்டடையும். எங்கே அவன் தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிறானோ அங்கே அது தண்ணீரை பெற்றுக்கொள்ளதான் கிருபை. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். ஆனால் அந்த ஆடு என்ன செய்யலாம் என்றால், நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று கீழ்ப்படியாமல் ஒரு பக்கம் ஓடலாம். அங்கே ஓடினா மேய்ப்பனோட கண்களுக்கு தெரியாமல் ஓடிட்டுண்டா அது தொலைந்து போய்விடும், மிருகங்களால் அடிக்கப்படும். இங்கே மட்டும் மிருகம் வராத வரும், இங்கே மிருகம் வந்தால் யார் பார்ப்பா? மேய்ப்பன் பார்ப்பான். தாவீது சொன்னார், ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்தது, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பீடி போட்டது கொண்டு போனது, நான் போய் பிடித்து அடித்து அவைகளை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கொன்று போட்டேன் என்று அவன் பெலிஸ்தனுக்கு இதை சொல்லும் பொழுது, கோலியாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மெய்ப்பன், இதுதான் கிருபை. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் தான் நடக்க வேண்டும். ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறார், ஆண்டவர் தான் உங்களுக்கு மேய்ச்சலை காட்டுகிறார், ஆண்டவர் தான் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறார். நீங்கள் தான் போய் என்ன செய்ய வேண்டும்? அவர் தண்ணீர் காட்டணும்னா குடிக்க வேண்டும், மேய்ச்சலை காட்டணும்னா நீங்கள் தான் போய் என்ன செய்ய வேண்டும்? மேய வேண்டும். இல்லை, ஆண்டவர் வாய்க்குள்ளேயே ஊட்டி விடுவார். இல்லை, ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பிழையான காரியம், நாம் எல்லாம் கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இல்லை, கர்த்தர் உங்களை நடத்துகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, பின்னும் நான் பிலிப்பிய கலாத்தியர் அல்ல, நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறது ஆண்டவர் தான், உங்களை நடத்துகிறவர் ஆவியானவர் தான், உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் ஆவியானவர் தான், இங்க போ அங்க போகாதே என்று சொல்லுகிறவர் ஆவியானவர் தான். ஆனா போக வேண்டியதும் போகாமல் இருக்க வேண்டியதும் நீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, இதை நடப்பான்னு சொல்லுகிறார். ஆனால் செய்ய வேண்டியது நீங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், போய் விழுந்து அடிச்சுட்டு எல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் தான் என்ன வழி நடத்துகிறார், ஆண்டவர் தான், அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, கிடையவே கிடையாது. நடக்கிறது நீங்கள், மேய்ப்பன் உங்களை வழி நடத்துவார், நடக்கிறது நீங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், அது என்னுடைய வாழ்க்கையில் பழைய காலம், நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலம். இப்பொழுது நான் யாருக்கு உட்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனசும் மாமிசமும் சொல்லுகிறதை கேட்கிறவன் நான் அல்ல, எனக்குள்ள இருந்து பேசுகிற ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறவன் நான். இதுக்கு முன்னுக்கு மனசும் மாமிசமும் சொன்னதை நான் கேட்டேன், நான் விரும்பினா போவேன், விரும்பினா போக மாட்டேன், விரும்பின நேரத்தில் எழும்புவேன், விரும்பின நேரத்தில் தூங்குவேன், நித்திர செய்வேன், எதென்றாலும் செய்வேன், விரும்பினதை சாப்பிடுவேன், விரும்பதை சாப்பிட மாட்டேன், எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அப்பையும் அப்படியே இருக்கிறேன், இப்பையும் அப்படியே இருக்கிறேன்டா, என்னை யார் நடத்துகிறேன், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் அப்படி தான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் அப்படி தான் இருக்கிறேன் என்றால் என்னை யார் நடத்துகிறேன், நான் தான் என்னை நடத்துக்கிட்டேன், நான் தான் என்னை நடத்துகிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ வேறொரு பிரமாணம் இருக்கிறது கிறிஸ்தவத்துக்குள்ள, அந்த பிரமாணத்திற்குள் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம், அந்த கிறிஸ்துவின் பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நடக்க வேண்டியது நான், அவர் நடத்துகிறார், நடக்க வேண்டியது நான். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ரெண்டு பிரமாணம் இருக்கு, நமக்கு ஏற்கனவே ஒரு பிரமாணம், காலகாலமாக அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு பழகிட்டோம். என்ன பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம். காலம் பிறந்ததிலிருந்து நாம் என்ன செய்தோம், அதுக்கே கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு, நம்முடைய சத்தத்துக்கே கீழ்ப்படிஞ்சு, நம்முடைய இதயத்துக்கே கீழ்ப்படிஞ்சு, நம்முடைய மாம்சத்துக்கே கீழ்ப்படிஞ்சு, நம்முடைய மாமிச இச்சைக்கே கீழ்ப்படிஞ்சு, அது என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கே நாம் செய்து கொண்டு நாம் வாழ்ந்து பழகிவிட்டோம். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்போ நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை வேறு, அப்படியல்ல, தேவனுக்கு ஏற்றபடி கனி கொடுக்கும்படியாய் நாம் வாழ வேண்டியவர்கள், நாம் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆனால் எனக்குள்ளதான் மாமிசம் கிரியை செய்து கொண்டே இருக்குது, மாமிச இச்சையிலிருந்து எனக்காக விடுதலை செய்ய முடியவில்லையே என்றால், கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிறார். எப்படி விடுதலை கொடுக்கிறார், கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிறார். எப்படி விடுதலை கொடுக்கிறார், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்காமல் போனால் உங்களுக்கு அங்கே விடுதலை கிடையாது. பாருங்கள், அப்பொழுது மா ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, மாமிச இச்சையை நிறைவேற்றாதபடி, சிலரை நான் சொல்லுகிறேன், சிலர், எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, சில கிறிஸ்தவர்கள் நாம் என்ன நினைச்சு விடுகிறோம், ஓ சரி நல்லதுதான், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நம்முடைய மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு விரோதமாய் போராட தொடங்க, போராட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுது, நீங்கள் முதலாவது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ப்ளஸ்ஸை கூட்டி கொண்டு ஆவிக்கேற்ற பிறகு ப்ளஸ் என்று வைங்களேன், மாம்சத்திற்குபடி மைனஸ் என்று வைங்க. 50 மைனஸ் உங்களோட வாழ்க்கையில் இருக்குது, இதை ஜீரோ ஆக்கணும்ட்டா உங்கள்கிட்ட 50 ப்ளஸ் பண்ணும். இந்த மைனஸோட போய் நீங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை, மைனஸை விட்டுருங்க, அது இருக்கிறது இருக்கட்டும், இனி அதை செய்யாமல் விட்டுருங்க, இருக்கிறது இருக்கட்டும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஆவிக்கேற்றபடி நடக்க தொடங்குங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பில். வேதம் இலகுவான காரியத்தை சொல்லிக் கொடுக்குது, ஆண்டவர் இலகுவான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி இந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவது, எப்படி இந்த மாமிச வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது என்றால், ஆவியின்படி நடக்கிறவர் தான். அப்போ நம்ம எல்லாரும் சொல்லலாம், ஒரு வழி இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அதனால நான் ஆவியின்படி தான் நடக்கிறேன் என்று நாம் எல்லாருமே சொல்லலாம். என்ன சொல்கிறது, ஈஸி தானே. ஆனால் வேதம் அதை ஒத்துக்கொள்ளாது. நான் சொல்லிட்டா நான் ஆவியின்படி தான் நடக்கிறேன் என்று நான் சொன்னேன், வேதம் அதை ஒத்துக்கொள்ளாது, இல்லை நீ ஆவியின்படி நடக்கலைன்னு வேதம் தெளிவாக சொல்லு. பாருங்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம், எல்லா பாவத்தையும் கொண்டு வருகிற பாவம் இச்சை. இந்த இச்சையிலிருந்து மாத்திரம், இதை மாத்திரம் நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த இச்சையை மாத்திரம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில விடுதலை நிச்சயம். இந்த இச்சைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா விடுதலை பெற முடியாது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், உங்களோட வாழ்க்கையை அல்லது ரட்சிக்கப்படுகிற புதுசாக வரக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு விசை திரும்பி பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையில் முதலாவது அவர் என்ன செய்வார் தெரியுமா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாருண்டா, ரட்சிக்கப்பட்டுட்டாருண்டா, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டாருண்டா, ஞானசம் பெற்று, அவர் செய்கிற முதலாவது காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தனக்கு அதுக்கு முன்னுக்கு அதை விரும்பி தான் செய்திருப்பார். அது குடியோ சிகரெட்டோ விபச்சாரமோ வேசித்தனமோ எதுவாக இருக்கட்டும், அல்லது விக்கிரக ஆராதனையோ, அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னுக்கு அதை விரும்பி தான் செய்திருப்பார். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே பாருங்க, அதை விட்டுருவார். ஏன் அதை விட்டுருவார்? அவருக்கு தெரியும், இது இச்சை, இது இதுவரைக்கும் என்னை பிடிச்சி இழுத்து வச்சிருந்துச்சு, நான் இந்த இச்சையை விட்டுறோம், இந்த இச்சையில தான் நான் வெளியில வந்துட்டேன். அதான் விடுதலை. நம்முடைய வாழ்க்கையில அந்த நாட்களை நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசினதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, ஐயோ இது கூடாதே, இது கூடாதே, இப்படி நான் நடக்கக்கூடாதே, இப்படி நான் பேசக்கூடாதே, இப்படி இப்படி செய்யக்கூடாதே என்றும் நாம் நம்மை மாற்றிக்கொண்ட நாட்களும், அதே போல மற்றவர்கள் அதை செய்யும் பொழுது நமக்கு வேதனைகள் உண்டான நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கான்னு ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க. உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நாள் இருந்துச்சு, நான் மற்றவர்களெல்லாம் இப்படி பாவம் செய்யும் போது நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு, இதையெல்லாம் பாவம் என்று நான் சொன்ன நாட்கள் உண்டு, என்னுடைய நாவினாலே நான் பாவம் என்று அறிக்கை செய்த, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது என்று நான் தூக்கி எறிந்த நாட்கள் உண்டு என்று நீங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதனால இந்த போராட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, இலகுல விடுதலை செய்ய முடியாது, இலகுவாய் நீங்கள் வந்துட முடியாது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை இயேசு என்ன விடுதலை கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார். இல்லை, இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை என்ன என்றால், பாவ மன்னிப்பினாலே உண்டாகிற விடுதலை. அதில் இருந்து மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரியும். உங்களை சுத்தப்படுத்தி பண்படுத்தி, உங்கள் நிலங்களை பண்படுத்தி கொத்தி எரு போட்டு களை நீக்கி அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு பகுதியாக தான் செய்கிறார். ஒரு ஒரு விதையை போட்ட உடனே அந்த மண்ணை கொத்தி உடனே இதெல்லாம் போட்டு எல்லாம் செய்து அடுத்த நாள் தெரியும். பகுதி பகுதியாக போட்டு நம்ம வளர்க்கிறார். ஒரு செகண்ட்ல உங்கள் வாழ்க்கையில இந்த மாற்றம் எல்லாம் வரையில, அப்படி வந்திருந்தால் இந்த வேதம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் எல்லாரும் அப்படி ஒரு செகண்ட் நீங்கள் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருந்தால் இந்த வேதம் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் முடி வச்சுட்டு போயிடலாம் பேசாமல். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற போராட்டங்கள் இருக்கிறதை நாம் அறிக்கணும். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாத படிக்கும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் நினைப்பீங்க, நான் நல்லவன்னா வாழ வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் சொல்வதற்காக அல்ல, இதில் நான் என்னையே முற்படுத்தி தான் சொல்லுகிறேன். நான் நாளைக்கு இதை செய்யக்கூடாது, இன்றையிலிருந்து இனி இதை விட்டுறணும், இந்த காரியம் என்னிடம் இருக்கக்கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், கோபமோ தாபமோ எரிச்சலோ பொறாமையோ எந்த ஒரு காரியமோ கெட்ட வார்த்தைகளோ எதுவாக இருக்கட்டும், இனி எனக்கு வேண்டாம் என்று நாம் செய்தாலும் நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் மாமிசமும் போராடி கொண்டு தான் இருக்கு, ஆவியானவரும் ஆவியின் வழிகளும் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டு தான் இருக்கு. ரெண்டு போராட்டங்களை நாம் என்ன செய்கிறோம்? ஆவியானவரை மேற்கொள்ள விட வேண்டும். நம்முடைய மாமிசத்தினாலே இன்றைக்கு எப்படி நான் கேட்கிறதை என் தேவன் செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. அதிகாரத்தோடு கேளுங்கப்பா, நீங்கள் இயேசப்பாவின் பிள்ளை, அதிகாரத்தோடு கேளுங்க. ஆனால் அவர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது, மகனே இதை செய்யாத, இப்படி நடக்காத, பரிசுத்தமாய் வாழு, அவர் ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது உங்கள்கிட்ட. ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நம்ம சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுதா? அவருக்காக ஒப்பு கொடுக்குறோமா? ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறோமா? யோசிச்சு பாருங்க. செய்ய வேண்டும் இருக்கிற செய்யாத பணவி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அப்போ இதை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி, முதலாவது ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும், அந்த ஆவியானவர் நடத்துகிறபடி நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அப்போ மாம்ச இச்சை முடியா பாருங்கள், அழகாய் பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்போ என்ன வாசித்தோம்? ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகக்கூடிய அந்த பிரமாணத்தினால் உண்டாகக்கூடிய எந்த பாவத்திற்கும் நீங்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல. அப்போ இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவின் வழிக்குள்ளாய் வந்த நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படும்படியாக என்னை ஒப்புக் கொடுப்பதும், அந்த ஆவியானவர் அவருடைய வழியில் என்னை நடத்தும் பொழுது நான் நடப்பதும் தான் தேவை. இதை ரெண்டும் நீங்க செய்து பாருங்க. இதை ரெண்டும் நீங்களும் நானும் செய்யும் போதுதான் இந்த மாமிசத்தின் இச்சை மாமிசத்தினால் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் நாம் என்ன செய்ய முடியும், இலகுல மேற்கொள்ள முடியும். அது ஒன்றுதான் வழி, அதான் போராட்டம். நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த மாம்சத்தோட கத்தியையும் மீதியும் எடுத்துக்கொண்டு நம்ம போராட முடியாது, நம்மை நாம குத்தி கொள்ள முடியாது, நம்மை நாம கீறி கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய போராட்டத்தை நாம் போராட வேண்டுமானால் ஆவிக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிறபடி ஆவியினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே மாமிசத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும், முறியடிக்க முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சொல்லலாம் வேணுமெண்டா, இல்ல பிரதர் இல்ல சிம்சோ, நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆவியின்படிதான் நான் நடத்தப்படுகிறேன், அதனால என்ன நீங்க இப்படி சொல்ல முடியாது, நீங்க எப்படி என்ன சொல்ல முடியும், மாம்சத்தின்படி நீங்க நடக்கிறீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும். பைபிள்கிட்ட தான் கேட்க வேண்டும், எப்படி சொல்ல முடியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறதா, பைபிள் தெளிவா சொல்லுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளை, இவைகளெல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. எங்க வெளியரங்கமாக இருக்கு, உலக மக்கள்கிட்டயா, உலக மக்களை குறித்து சொல்றாரா, நம்மிடத்துல, நம்மிடத்துல இது வெளியரங்கமாக இருக்கு. எப்படி, மாமிசத்தின்படி நடக்கிற மக்களிடத்தில் இது வெளியரங்கமாக இருக்கும். நீங்களும் நானும் மாமிசத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு இதில் ஏதாவது ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளிப்படும். இதில் ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து, அல்லது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். விபச்சாரம் பேசித்தனம் என்ற உடனே சரீர பிரகாரம் மாத்திரம் அல்ல, இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம், அங்கே இச்சை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆகவே இதெல்லாம் இச்சையினால் உண்டாகக்கூடிய பாவங்கள் தான். பாருங்கள், வெளியரங்கமாக இருக்குன்னா விபச்சாரம் பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை குறித்து நம்முடைய புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை இச்சை தான். பில்லி சூனியம், பில்லி சூனியம்ண்டா என்ன, அடுத்தவனுக்கு தீமை செய்யறது, தீமை நினைக்கிறது, அதான் பில்லி சூனியம். பில்லி சூனியம்ன்றது அடுத்தவனுக்கு நான் தீமை செய்ய வேண்டும், அடுத்தவன் அழிஞ்சு போக வேண்டும் நான் நினைக்கிறது. இந்த எண்ணம் வந்தாலே பில்லி சூனியம் தான், நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு மந்திரவாதிட்ட போய் அவன் பில்லி சூனியம் வச்சு அவன் அசுத்தாவிகனால அதை செய்தாதான் பில்லி சூனியம், கிடையாது. எப்படி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் செய்தாயிற்றோ, அதே போல பில்லி சூனியம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கு. மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். பகைகள் இருக்கு, கிறிஸ்தவத்தில் இருக்கு. விரோதங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கு. வைராக்கியங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கு. கோபங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. சண்டைகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. பிரிவினைகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு. மார்க்க பேதங்கள் கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு. பொறாமைகள் கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு. கொலைகள், நான் தான் யாரையும் கொலை செய்யவில்லையே, மூடனே என்று சொல்லுகிறவன் சவனை பார்த்து மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலை செய்கிறோம். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், அவன் மூடன், அவன் மூடன் போச்சு, நாம் கொலை செய்கிறோம். வெறிகள், அநேகர் அநேகத்தை குறித்து பேசுகிறார்கள், அப்படி பேச வேண்டுமானால் நானும் பேச முடியும். ஆனால் இந்த வெறிகளும் களியாட்டுகள், இந்த வெறியும் களியாட்டு நாம் என்ன நினைக்கிறோம், ஒருத்தன் குடிச்சு வெறுக்கிறது தான் வெறி. களியாட்டுகள் என்று அவன் குடிச்சு ஆடுறதும், குடிச்சிட்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டு கிடக்கிறதும், குடிச்சிட்டு ஒன்றுமே தெரியாமல் நடக்கிறதும் தான் களியாட்டுன்னு நினைக்கிறோம். சினிமா இதுதான் களியாட்டுன்னு நினைக்கிறோம். அல்லது அவரெல்லாம் கூடி ஆடுகிறார்களே, பெரிய ஸ்டார்ஸ் சொல்லி இது பண்ணுகிறார்களே, மக்கள்லாம் போகிறார்களே களியாட்டத்துக்கிட்டு போகிறார்களே, பெரிய பெரிய கான்செர்ட்டு போகிறார்களே, இதுதான் களியாட்டுன்னு நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளேயே களியாட்டுகள் இருக்குது, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே களியாட்டுகள் இருக்குது. களியாட்டு இல்லாதபடி கிறிஸ்தவர்களால் வாழ முடியலை, தேவனை மட்டுமே சார்ந்து கிறிஸ்தவர்களால் வாழ முடியலை. பாருங்கள், மாமிசத்தின் கிரியைகள் இவ்வளவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து வெளியாகி கொண்டே தான் இருக்குது, வந்து கொண்டே தான் இருக்குது. இதற்கு பேர் மாமிசத்தின் கிரியையாம். ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், இதில் எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம், வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்மிடத்தில் இருக்கிறத, இதில் இருந்த ஒரு காரியத்தை கூட என்னிடத்தில் இல்லைன்னு நான் ஒரு கிறிஸ்தவர் கூட சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், நான் சவாலாகவே சொல்கிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இதை செய்கிற மக்கள், அது யாராக இருந்தாலும் இப்படி செய்தால் பரலோகம் போக முடியாது. இப்படி செய்தால் பரலோகம் போக முடியாது என்பது தேவனுடைய நியதியாக இருக்கிறபடியினால தான் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இப்படியெல்லாம் செய்யாமல் இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார். இப்படியெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும், அதனால் நமக்கு முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் கிறிஸ்துவின் ரத்தம், அதனால தான் கிறிஸ்துவின் கிருபை, அதனால தான் கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆவியின் கனியோ, அப்போ ஆவிக்குள்ளே நடத்தப்படுகிற மக்களிடத்தில் வெளிப்படக்கூடியது ஆவியின் கனி. அதுதான் என்ன, ரோமரில் வாசித்தோமே, கிறிஸ்து என்னும் வேறொருவராகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி. அப்போ தேவனுக்கு என்று கனி கொடுக்கிற மக்கள் எப்படி அன்பு கனி, இதெல்லாம் கனி, நாம் கனி கொடுக்கிறவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் கனி கொடுக்குறோம், ஆனால் என்ன கனி கொடுக்குறோம் என்பதை குறித்து தான் நம்ம எங்கு போகிறோம் என்பது தெளிவாக இருக்குது. மேலே சொல்லப்பட்ட மாம்சத்தின் கனியை கொடுக்கிற மக்கள் பரலோகம் போகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆவியின் கனி கொடுக்கிற மக்கள் பரலோகம் போவார்கள். யாரு, எந்த கனி, அன்பு. அப்போ உங்களிடத்துலேருந்து அன்பு வெளிப்பட வேண்டும். சந்தோஷம், கிறிஸ்தவர்கள் சந்தோஷம், நான் கூட முறை சொன்னேன், கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் போயிட்டு, நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது, வேலைகள் இருக்குது, நேரம் இல்லை, பாடுகள் இருக்குது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எல்லாவற்றையும் தாங்க வேண்டும், செய்ய வேண்டும், போராட்டங்கள் இருக்குது, சரீரம் நோக்கள் உண்டாகும், வயது போகுது, நமக்கெல்லாம் பலவீனங்கள் உண்டாகும், உண்மைதான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் காட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கனி என்ன தெரியுமா, சந்தோஷம். அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெற வேண்டும், சமாதானம் கிறிஸ்தவர்கள் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் இருக்கா, யோசிச்சு பாருங்க. சரி, மேலே சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியை விட்டுருங்க, சரி அதுதான் விட்டுருவோம். சரி, இந்த கனியாவது என்னிடத்துல வருதா, வேதம் என்ன சொல்லிச்சு, ஏறிந்தா அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சயிச்சியை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப ஆவிக்கேற்றபடி நாம் நடந்துட்டா மேலே சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியெல்லாம் போயிடும் நம்ம வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப ஆவின் கிரியை என்ன, அன்பு. ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எங்க தொடர்ந்தது ஆவியின் கனிந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது, முதலாவது என்னது, அன்பு. சந்தோஷம், அன்புக்கு பிறகு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அதுக்கு பிறகுதான் என்ன வருது, விசுவாசம். சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. லிஸ்ட வழியா பாருங்க, தேவன் எதையும் அவர் என்ன செய்யலை, ஏதோ கோணமா கோணலு மாண்டமா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இப்படியெல்லாம் கர்த்தர் எழுதியலை. கர்த்தர் செய்ததை தெளிவாய் இருக்கும் வேதம், தெளிவான காரியம் எதை. அதனால தான் அன்பு ஒன்றும் இல்லாமல் போனால், அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று சத்தமிடுகிற ஓசையை போல இருக்கிறேன் என்று இதே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல கொரிந்தியர்களின் பொழுது எழுதுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே ஆவியின் கனி உங்களிலும் என்னிலும் வெளிப்பட வேண்டும், அது மேலோங்க வேண்டும், அது வளர வேண்டும். அப்படி வளரும் பொழுது மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அற்றுப்போகும் என்று கொரிந்தியர் 5:16 தெள்ள தெளிவாய் இதைத்தான் அவர் முன்னுக்கு எழுதி அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்ச இச்சை என்ன, ஆவியின் இச்சை என்ன என்பதை தெளிவாய் போட்டு விட்டார், லிஸ்டும் கொடுத்தாச்சு. ஆகவே இது இந்த வாழ்க்கையில இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில இதுலேருந்து விடுதலை இல்லை. ஏன் விடுதலை இல்லை தெரியுமா, நான் அறிக்கை செய்கிறேன், நான் விட்டு விடுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறேன், அப்பயும் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லையே. ஏன் இல்லை தெரியுமா, நான் ஆவிக்கேற்றபடி நடக்க ஒத்துக்கொள்ளல, மாம்சத்தை விட்டு விலகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சரி, ஆனால் ஆவியின்படி நடப்பதற்கும் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். மாமிசத்தின்படி விலகுவதற்கு ஒப்பு கொடுக்கிற நான், ஆண்டவரே இந்த ஆவியின்படி நடக்க என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பு என்ற கனி பெருக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பெருக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருக வேண்டும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தி, சாந்தம், இச்சை அடக்கம் இவைகள் எல்லாம் பெருக வேண்டும் என்று நான் அதை எதிர்பார்த்தால் மாத்திரம்தான், அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவினுடையவர்கள், அங்கு வேதம் எப்படி அழகாய் சொல்கிறது பாருங்க, கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இவளுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள், இவளுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள், இவளுக்குள்ளதான் கிறிஸ்துவினுடையவர்கள் என்ற யாரு, கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடியினால் நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர். அப்ப நாம் யாரு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர் என்றா, ஞானஸ்நானம் பெற்றதுனால நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், பரிசுத்த ஆவி பெற்றதுனால நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், சபைக்கு வருகிறதுனால நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், இப்படி எல்லாவற்றையும் நான் செய்கிறதுனால கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன் இப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது யார் கிறிஸ்துவனுடையவர்களாம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு யார் சொந்தக்காரர்கள்? கிறிஸ்து யாருடையவர்கள் யாருடையவர் என்றார்? கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவர்கள் யாருடையவர்கள் என்றார்? மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் யார் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்ப அடையாளம் இருக்கு, நீங்க கிறிஸ்தவர்கள் என்பதற்கு உங்களோட வாழ்க்கையில அடையாளம் இருக்கு. இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்தா சொல்ல வேண்டும், உலகத்துல பார்த்தா உலக மக்களே சொல்ல வேண்டும் பிற கிறிஸ்தவர்கள் இப்படி நடக்க மாட்டார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஏன் சொல்லுகிறார்? ஆதி திருச்சபை மக்கள் அப்படித்தான் தங்களை சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் யூதர்களை காட்டிலும் தங்களை மேன்மையாய் நினைத்துக் கொண்டார்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்து எங்களை ரட்சித்து விட்டார், நாங்கள் தேவனுக்காய் ஓடுகிறவர்கள், தேவனிடத்தில் ஓடுகிறவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டார்கள். அவர் சொல்லுகிறார், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால். எல்லாரும் அப்படி இல்லப்பா, யார் ஆவியினாலே பிழைத்திருக்கிறோமோ அவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி நடக்கிறீர்கள் என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. ரோமர் 7:4 வாசித்தது போல, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவளாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே ஞான பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்ப இதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெளிவாய் தெரிந்திருக்கும். இந்த நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்று சொன்னால் இதனுடைய விளக்கம் என்ன? யூதர்கள் அவருடைய பிரமாணத்துக்கும், மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவருடைய பிரமாணங்களுக்கும் மரித்து போயிருக்க வேண்டும். அண்மையில ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல ஒரு கத்தோலிக்க ஃபாதர் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, நீங்க நேரம் பார்க்கிறீர்கள், சமயம் பார்க்கிறீர்கள், நல்ல நாள் பார்க்கிறீர்கள், நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்கிறீர்கள், இதெல்லாம் பிழை என்று அந்த கத்தோலிக்க பாதிரியார் போதிக்கிறதை நான் பார்த்தேன். ஆனால் இதே கத்தோலிக்கம் 300 வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? நீங்க எந்த எந்த நாடுகளில் வசிக்கிறீர்களோ அந்த அந்த கலாச்சாரத்தில் அப்படியே இருந்து விடலாம் என்று இதே கத்தோலிக்கத்தை சேர்ந்த போப்பு அவளுக்கு உரிமை கொடுத்தார். அதற்கு முன்பு வரையிலும் கத்தோலிக்கர் என்ன செய்ய மாட்டார்கள்? பூ வைக்க மாட்டார்கள், பொட்டு வைக்க மாட்டார்கள், தனித்து வாழ்வார்கள், முக்காட்டு கொடுத்தான இது பண்ணுவார்கள். ஆதி கத்தோலிக்கர் அப்படிதான் இருந்தார்கள். இங்கே உலக கிறிஸ்தவர்ல பாருங்க, அப்படிதான் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது உலகமயமாக்கி விட்டார்களோ, நீங்க யாரு? நீ ஒரு இந்தியனா, இந்தியனாவே இரு. நீ ஒரு இந்துவா, இந்துவா இரு. ஆனால் நீ கத்தோலிக்கனா, நீ என்ன செய்யறீ? ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துட்டு ஆலயத்துக்கு மாத்திரம் வா, காணிக்கை மாத்திரம் போடு, இதை மாத்திரம் செய், நீ வாழ்றத உன்னை மாற்ற தேவையில்லை. உன்னை ஒருவன் பார்த்தா உன்னை இந்தியன் என்று சொல்ல வேண்டும், உன்னை ஒருவன் பார்த்தா உன்னை இலங்கை என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதான், நீங்க அப்படியே இருங்க, உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வேண்டாம். இது கத்தோலிக்கர் அவருக்கு கொடுத்த பெர்மிஷன். அதன்படி தான் அவர் கத்தோலிக்க போப்பு வரும்பொழுது மாலையெல்லாம் போட்ட போது அதெல்லாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பொட்டு வைக்கவும் இது செய்யவும் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தார்கள். இப்பொழுது அதே கத்தோலிக்கருக்கு தெரிகிறது, பைபிள் எடுத்து காட்டுகிறார், வசனத்தை எடுத்து, நீங்கள்லாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பைபிள் இருக்கு தெரியுமா? ஏன் இதற்கு முன்னுக்கு அந்த கத்தோலிக்கருக்கு தெரியவில்லையா? இதற்கு முன்னுக்கு அந்த போதலுக்கு தெரியவில்லையா? தெரியும், தெரிந்தே வேற வழி இல்லாமல் இப்படியெல்லாம் செய்தால் மக்கள் வரமாட்டார்கள், இப்படியெல்லாம் செய்தால் நாம் இழந்து போய்விடுவோம் என்று அவர்களாக நினைத்து, இன்னைக்கு 1.5 கோடி கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் என்று சொல்லப்படுகிற பெரிய அமைப்பு என்று சொல்லப்படுகிறவர்களாய் இருக்கிறார்களே தவிர, ஆனா அவருக்கு பிரியமாய் இல்லை, அவருக்கு பிரியமாய் ஒருவரையாகவும் சேர்க்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் எண்ணிக்கையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எண்ணிக்கைக்காக ஊழியமோ எண்ணிக்கைக்காக கர்த்தத்தில் வருவதோ கிடையாது. அந்த எண்ணத்தை நாம் விட்டு விடுவோம், நமக்கு அந்த எண்ணிக்கை தேவையில்லை, அந்த எண்ணம் தேவை. நாம் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டும், ஒருவராக இருந்தாலும், 4 பேராக இருந்தாலும், 1000 பேராக இருந்தாலும், வரக்கூடிய மக்கள் அவரிடத்துல சேர்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் சொல்லத்தான் வேண்டும், வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் சொல்லத்தான் வேண்டும். யோவான் 15 அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கலாம். யோவான் 15 நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இதுதான் தேவனுடைய வேலை, தேவனுடைய ஊழியம். நீங்களும் நானும் தேவனுக்குள்ள யார், கிறிஸ்து யார், பிதாவாகிய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். நான் மெய்யான திராட்சை செடி, கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், அவர் தான் அதற்கு உரிமையாளர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதுதான் தேவனுடைய வேலை. இன்றைக்கு திருச்சபையில் கர்த்தர் செய்கிற வேலை இதுதான். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்ப எல்லா கொடிகளும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவாகிய கொடியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதை இணைத்தவர் தோட்டக்காரராகிய பிதா. என்னில் கனி கொடாது இருக்கு. இப்ப அவர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய கனிகளை பார்த்து கொண்டிருக்கார். நீங்க ஒவ்வொருவரும் என்ன கனி கொடுக்குறீங்க? அவர் விரும்புகிற கனியை கொடுக்கிறோமா இல்லையா? ரோமர் 7 வாசித்தபடி கிறிஸ்து என்னும் பேருடையாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினால். தேவனுக்கு என்று அங்கே பிதாவாகிய தேவனுக்கு என்று நீங்கள் கனி கொடுக்கும்படி குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரத்தினாலே. அங்கே சொல்லப்பட்டது தேவனுக்கு என்று கனி கொடுக்க வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நம்மிடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யார் அறுத்து போடுகிறார்? பிதாவாகிய தேவன். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப நீங்க நினைக்கலாம், சரி நான் நிறைய கனி கொடுக்கிறேன். நீங்க நிறைய கனி கொடுத்தா உங்களோட வாழ்க்கையில பாடு. நீங்க நிறைய கனி கொடுத்தா உங்களோட வாழ்க்கையில பாடு உண்டாகும். கனி கொடுக்காத மக்கள் அல்லது நல்ல கனி கொடுக்காத மக்களுக்கு வாழ்க்கையில பாடு இருக்காது. ஒரே கட்டுதான், அங்கே தேவனோட தொடர்பு இல்லாமல் போயிடும். அவ்வளவுதான் அவரோட வாழ்க்கை. அப்படிதான் அவர் நினைப்பார்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் ஒரே ஒரு வெட்டுதான். ஆனால் கனி கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத சோதனைகள், நினைத்து பார்க்காத துன்பங்கள் வரும். அவர் என்ன செய்கிறாரா? சுத்தம் பண்ணுகிறாரா? உங்களுக்கு தெரியும் சுத்தம் பண்ணுறேன்டா என்ன. அதை சுற்றி இருக்கிற மண்ணை கொத்தி அதில் கொத்தும் பொழுது வேறு வெட்டுப்படும், கொத்துப்படும், எல்லாம் உண்டாகும். அது கொஞ்சம் அங்கே இங்கே போயிருந்தா அதை பிடிச்சி இழுத்து வச்சு கட்டி அந்த பழங்களுக்கு என்ன செய்வார்கள்? கனி கொடுக்கும் பொழுது அந்த கனிக்கு இழக்க அல்ல தொங்க விட்டுருவார்கள். ஏன்னா அது பெருசாய் வர வேண்டும், நிலமாய் வர வேண்டும், பல காரியங்களை செய்வார்கள். அதில் இருக்கிற இலைகள், பிள்ளையான இலைகள் இருந்தால், அரிக்கப்பட்ட இலைகள் இருந்தால், உடைக்கப்பட்ட இலைகள் இருந்தால் அதை என்ன செய்வார்? அப்படியே அதெல்லாம் வெட்டி களை நறுக்கி கிளை இதெல்லாம் இது பண்ணி அதை சுத்தம் செய்வார்கள். ஏன் அதை சுத்தம் பண்ணினா? சுத்தம் பண்ணும்போது வேதனை இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு பலன் உண்டாகும். அந்த பலன் நல்ல திராட்சை பழம். நல்ல திராட்சை பழங்களை அங்கே உண்டு பண்ணும். அதை உண்டு பண்ணுவதற்கு சுத்தம் பண்ணினா மாத்திரம்தான் அது உண்டு பண்ணும். ஜப்பானில் ஒரு பழம் இருக்கு, இங்கேயும் இருக்கு, மெலோன் என்று சொல்லுவோம் இல்லையா, மெலோன். அந்த பழத்தை, ஒரு விசேஷமான பழத்தை அவர்கள் கிட்டத்தட்ட 300-400 இரவு ஒரு பழத்தை விற்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? வேறு அந்த ஒரு செடியை அதில் வரக்கூடிய மற்ற எல்லா பழத்தையும் வெட்டி விடுவார்களாம், சின்னலையை உடைச்சுவார். ஒரே ஒரு பழத்துக்கு மாத்திரம் முழுமையானது வந்து அது முழுமையான சத்து நிறைந்ததாய் வர வேண்டும். அப்போ எல்லாத்தை காட்டிலும் அது மேன்மையாக இருக்கும். தேவன் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை, திரட்சியான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லது போல தான் காணப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? தட்டிடுவார். என்ன நீங்கள் பெஸ்ட்டாக வர வேண்டும், தேவனுடைய பார்வையில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க வேண்டுமானால் தேவை, உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறத கூட உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமா, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நான் விட வேண்டுமா, இதையெல்லாம் ஆண்டவர் கட் பண்ணுவார். நீங்கள் நல்ல கனி கொடுத்தா மாத்திரம் ஆண்டவர் கட் பண்ணுவார். எல்லாருக்கும் இல்லை, நம்ம கேட்கலாம். அப்போ உங்களுக்கு மட்டும் சொன்னார், அவருக்கு சொல்லலையா, இவருக்கு சொன்னார், இவருக்கு சொல்லலையா, சொல்ல மாட்டார் ஆண்டவர். எல்லாருக்கும் சொல்கிறவர் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுத்தா மாத்திரம் உங்களை அவர் என்ன செய்வார்? பெஸ்ட்டாக உங்களை கொத்தி பண்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வெட்டி. அவருக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை என்று தெரியும். இலைகளை வெட்டும்போது நம்ம நினைப்போம், ஐயோ இலைகளை விட்டால் எனக்கு எப்படி சூரிய ஒளி வரும், எப்படி நான் ஒளித்தொகுப்பு செய்ய முடியும். நம்ம நினைக்கலாம் அவருக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை, இங்கே புழு வந்து அரிச்சிருக்கு, இங்கே இது இருக்குது, இது இப்படியே விட்டால் இது எல்லாத்தையும் அரித்து விடும். தோட்டக்காரருக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகி இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. அப்போ உபதேசம் தான், அவருடைய வார்த்தை தான் நம்மை சுத்தம் பண்ணும். என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்து இராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறார், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு தகுதி தான். எப்படி நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டேன்? நீங்கள் சொல்லலாம், ஐயோ நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அன்பாக இருக்க வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நானும் முயற்சி பண்ணுறேன், முடியலையே என்றால் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடம் கனி கொடுக்க முடியவில்லையே அல்ல, நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடம் ஆண்டருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதான் சொல்லுகிறேன், எந்த கொடியால் திராட்சை நிறைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்ன நிறைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீங்கள் என்னில் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, நானும் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பின்னிப்பிணைந்து இருந்தால் மாத்திரமே நீங்கள் நல்ல பலனை கொடுக்க முடியும். அப்படி பின்னிப்பிணைந்து இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்டால், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் நம்முடைய முடிவு என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. அப்போ அவரில் உங்களில் நிலைத்திருக்கிற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுப்பதனால் அல்ல, மிகுந்த கனிகளை. தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் வருகிறது பாருங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, தேவனுடைய ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து, தேவத்துவத்தினுடைய ஒரு பகுதி இயேசு கிறிஸ்து, அவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது, மூன்றில் ஒருவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனில் ஒரு, அதனால தேவன் பிதாவில், பிதா இயேசு கிறிஸ்துல அன்பாய் இருக்கிறார் என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா, 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, யாரு நான், யாரு, இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு வானத்தையும் பூமியையும் படைத்த வார்த்தைகளினால் உண்டாக்கின உங்களை தன்னுடைய கரத்தினாலே களிமண்ணினாலே உருவாக்கி நாசியினால் ஊதின ஜீவசுவாசத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் என்னுடைய பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருக்கிறார். அப்ப பிதாவுடைய அன்பில் நிலைத்திருக்கிறக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா, அவருடைய கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களில் பிதா அன்பாயிருக்கிறார். அவர்கள் பிதாவினால் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் உண்மை. இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார், இந்த இடத்துல வராதவளையும் நேசிக்கிறார், ரட்சிப்பை அறியாதவளையும் நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவளையும் நேசிக்கிறார், இஸ்லாமியிலையும் ஆண்டவர் நேசிக்கிறார், பௌத்தர்களையும் நேசிக்கிறார், கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா எல்லாருலையும் ஆண்டவர் என்ன செய்யல, அந்த நேசம் நிலைத்தில்லை. நிலைத்திருக்கிறது வேற, நம்ம நிலைத்திருக்கபடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நிலைத்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவே என்ன செய்ய வேண்டியிருந்ததாம், பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டியிருந்துச்சான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஆவியானவர் அநேகருக்கு இதை மறைக்கிறார் அப்படிதான் எனக்கு தோன்றுது. உண்மையாகவே ஆவியானவர் பொய் சொல்ல மாட்டார், ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவின் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், அதனால பிதாவுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. சோ இதான் வழி, இதான் வழி. ஆண்டவர் சொல்லிட்டா இது போலன்னா இதுதான் வழி. என்ன வழி, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வந்தபோது பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடந்தாரோ, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஒரு ஓய்வு நாளில் கூட ஆலயத்துக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து இருந்ததில்லை. அவர் செய்த அநேக அற்புதங்கள் எங்கே நடந்துச்சு தெரியுமா, ஆலயத்துக்கு வெளியில் தான் நடந்துச்சு. ஆலயத்துக்கு வெளியில் தான் அற்புதம் செய்தார், உடனே இதெல்லாம் நடந்து ஆலயம் போய் வந்து அவர் செய்தார். அவரை இதுவரைக்கும் அவரை குறித்து எவ்வளவோ குற்றச்சாட்டு சொன்னார்கள், கை கழுவாமல் இது பண்ணார், அதை மீறுகிறார் இதை மீறுகிறான்னு சொன்னார்கள். அந்த யூதர்கள் ஒரு யூதன் கூட ஆண்டவர் ஓய்வு நாளை மீறினார், ஓய்வு நாளுக்கு வராமல் போயிட்டார்னு சொல்லல, ஓய்வு நாளுக்கு வந்து அங்கே அற்புதம் செய்ததை தான் குற்றப்படுத்தினார்கள், செய்யக்கூடாதே செய்தார் என்று. அவர் வரையில என்று ஒரு நாளும் குற்றப்படுத்தலை, ஏனென்றால் அவர் ஒரு நாளும் போகாமல் இருந்ததில்லை. பிதாவின் கற்பனைகளை அப்படியே கை கொண்டார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கை கொண்டார் அவரை போல. அவர் தான் உதாரணம் உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் அவர் மிகப்பெரிய உதாரணம். அவர் தேவனுடைய தற்சொரூபம், தேவனுக்கு சமன். அவரே இந்த உலகத்துல வந்திருந்த போது அவரே எப்படி வாழ்ந்தார், பிதாவுடைய கை கொண்டு வாழ்ந்தாராம். பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்து இருப்பீர்கள். ஆண்டவர் நம்ம சொல்லுகிறோம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத அன்பு உண்மைதான், எதையும் எதிர்பார்க்காத அன்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த அன்பு ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது, அந்த அன்பு ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க முடியாது. பிதாவினுடைய அன்பு எந்த காரியத்தை எதிர்பார்க்காத எல்லா நிலையிலும் கொடுக்கக்கூடிய அன்பு தான். ஆனால் அந்த அன்பு ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்குது, அவருடைய கற்பனைகளின் படி நடப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்லி விடுகிறோம், எங்கே போனாலும் தேவனுடைய அன்பு பற்றி சொல்லும்போது அந்த அன்புக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ் என்று நம்ம சொல்லி விடுகிறோம். உண்மைதான், எந்த கண்டிஷனும் இல்லை, ஆனால் கண்டிஷன் இருக்கு. அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த அன்பு உங்களில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன? நீங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் உங்களை கற்பனைகளை கை கொள்வதனாலே சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆண்டவருக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, உங்களுடைய கற்பனைகளின் படி நடவாதீர்கள், மாம்சத்தின்படி ஆவியின் கற்பனையின்படி நடவுங்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது சந்தோஷம். ஏனெண்டா? அதனால தான் தேவனுடைய அன்பில் நீங்களும் அவருடைய அன்பு என்னிலும் நம்முடைய அன்பு அவரிலும் நிலைத்திருக்கும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை எந்த கனியை கொடுக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் கனி கொடுக்கிறோம், கனி கொடுக்காத மனுஷனே இல்லை. ஒன்று நல்ல கனி, இன்னொன்று கெட்ட கனி. உங்களுடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாக தெரிகிறது நீங்கள் எந்த கனியை கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் எந்த கனியை கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாரும் அறிகிறார்கள். நான் என்ன கனியை கொடுக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மனைவி என்ன கனி, என்னுடைய பிள்ளைகள் என்ன கனி, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கார், மற்றவர்கள் பார்க்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கொடுக்கிற கனி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அநேக கெட்ட கனிகள் இருக்கு, அதற்கு ஒரு வழி இருக்கு. அதை நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் உணர்த்தும் போது அதை சொல்லி அறிக்கை செய்வோம், விட்டு விடுவதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கனி இருக்கு, நல்ல கனி கொடுக்கும்படியாய் நாம் நாடுவோம், அதை வாஞ்சிப்போம். சரி, என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் போராடி கொண்டிருக்கட்டும், சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நான் கர்த்தருக்கு முன்பாக ஓடுவதற்கு, நான் நல்ல காரியங்களை செய்வதற்கு, அவர் விரும்புகிறதை என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நான் முயற்சி பண்ணுவேனே. அவர் விரும்பாதது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக போகட்டும். அதற்காக இப்படி எனக்குள்ள இருக்குது என்பதற்காக அவர் விரும்புகிறதை நான் செய்யாமல் போய்விடக்கூடாது. ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, சோதனைகளும் முன்னோக்கி பார்க்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, இதோ நான் நீர் செடி, நாங்கள் கொடிகள், நம்முடைய பரமபிதா ஆண்டவரே திராட்சை தோட்டக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் கனி கொடுக்கும்படியாய் நீர் விரும்புகிறீர், எதிர்பார்க்கிறீர். நாங்களோ கெட்ட கனிகளை மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல கனிகள் என்பது எங்கள் வாழ்வில் காண முடியாத எட்டா கனியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிதாவே, இந்த நல்ல கனிகளை நாங்கள் அறியும்படியாய் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களில் ஒரு சிலதாகிலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இல்லையே என்பதை நாங்கள் அறிகிறோம், அறிக்கை செய்கிறோம். பிதாவே, மனம் திரும்புகிறோம். எங்களுக்கு பிரியமாய் வாழ்வதை அல்லது மற்றவர்களுக்கு பிரியமாய் வாழ்வதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முக்கிய குறிக்கோளாய் வைத்திருக்கிறோம், அதை நீக்கி போடுகிறோம். ஆம் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்வதை, ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாதபடி, கர்த்தர் என்னில் அன்பாயிருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நான் உம்முடைய அன்பை துஷ்பிரயோகம் செய்யாதபடி, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டால் உம்முடைய அன்பு என்னில் நிலைத்திருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன். ஆனால் அன்பிலே நீர் என்னில் நிலைத்திருப்பதற்கு நான் உம்முடைய கற்பனையை கை கொள்ள வேண்டுமே. ஆமாண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய ஒரே குமாரனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றிற்கும் அதிகாரியானவரும், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவருமாகிய உம்முடைய திருக்குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய அன்பில் நிலைத்திருந்தது போல, ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆம் பிதாவே, எங்களை கனிகளால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும், நல்ல கனி கொடுக்க. ஆண்டவரே, எப்படி இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் அந்த தேசத்திற்கு நல்ல பிரஜைகள் என்று சொல்லப்படுகிறார்களோ, அதுபோல நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிற நாங்கள், ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு, எங்கள் ஆண்டவர் பரலோகத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையினால இழுக்கு உண்டாக்காதபடிக்கு, அவமதிப்பை உண்டு பண்ணாதபடிக்கு, எங்கள் தேசத்தின் பிள்ளைகள், எங்கள் தேசத்திற்காக நாங்கள் பக்தி வாயிலாக்கிய பாராட்ட முடியா, எங்கள் பரம காணானாகிய எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் இப்படிதான் நடப்பார்கள் என்று மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்க்கை முன் உதாரணமாய் இருக்கும்படியாய், வைக்கும்படியாய் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவார்த்தைக்காய் நன்றி. ஆசீர்வதியும், கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல கனிகளை கொடுக்க, பலன்களை கொடுக்க கிருபை பாராட்டு. ஆண்டவரே, சொற்ப ஜனங்களாய் இருந்தாலும் ஆண்டவரே சுதிக்கிறோமையா, உமக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் ஆண்டவரே பிள்ளைகளை வைத்திருக்கிறபடியினால் நன்றி சொல்கிறோம். கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, தேவரே, உடைய வார்த்தைக்கு பயப்படுகிற, உடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிற மக்களை நீர் கைவிடுகிறவர் அல்ல என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆம் பிதாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய வார்த்தையினால் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய எல்லா காரியத்தையும் உடைய வாழ்க்கையை நீர் கொத்தி பண்படுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை சுத்திகரியும். அம்மாண்டவரே, எங்களை சுத்திகரியும். உமக்கு விரும்பினபடி நீர் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். சத்ருவானவன் கலைகளை விதைக்காதபடி இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். ஆம் பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் நிறைவேற்றின ஊழியம், நீர் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை, இதைகள் எல்லாம் எங்களுக்கு முன் உதாரணம் என்பதை நாங்கள் பார்த்து அதன்படி வாழ, நடக்க, ஊழியம் செய்ய தகப்பனே நீர் உதவி செய்யும்படி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பாதை தருகிறோம். அன்பராய் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென். நல்லது. ஆமென். கட்டளை பந்திக்கு